தேவி வரலட்சுமி, மாதா தேவி வரலட்சுமி, தேவி வரலட்சுமி, மாதா தேவி வரலட்சுமி, தேவி வரலட்சுமி, மாதா தேவி வரலட்சுமி, தேவி வரலட்சுமி, மாதா தேவி வரலட்சுமி. వరలక్ష్మి